சேர்ந்து நிழல் போகும்போது அடடா விழியோடு விழி பேச விரலோடு விரல் பேச அடடா வேறு என்ன பேச சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும் போது அடடா சேர்ந்து சேர்ந்து நிழல் போகும்போது அடடா